நான் பெத்தெடுத்திடாத முத்துமணி தேரே, நான் தத்தெடுத்திடாத தங்கமணி சீரே. ஒரு சொந்தம் இருந்தும் பந்தம் இருந்தும் சொல்லவில்லையே, அடிக்கண்ணே தூங்காதே, சிறு பெண்ணே கலங்காதே. ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சேன், ஒரு பலன் கேட்டு கண்ணு முழிச்சேன். அடியாத்தாடி ஒன்னு நினைச்சேன், ஒரு அன்பாலே மெட்டு படிச்சேன். சோகம் பறக்க எம் பாட்டு விருது, அத கேட்டு மறந்தா எம் பாட்டு மருந்து. நீ கூட இருந்தா அது போதும் எனக்கு, வாடி இருந்தா துன்பம் எனக்கு. ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சேன், ஒரு பலன் கேட்டு கண்ணு முடிச்சேன். சொன்னாராது என் சொந்தம் மாறாது. நான் தாயார பார்த்ததும் உண்டு, ஆனா தாயின்னு சொல்லவும் இல்லை. தினம் பாலூட்டி என்ன வளர்த்த பரிவான சொந்தமும் இல்லை. இந்த ஊரு முழுக்க என் வந்து சொல்லவும் இல்லை. அந்த தாயோட முகம் பார், கண்ணு ஒரு நாடும் உறங்காது. நாம் பாடாத பாட்டுகள் இல்ல, அத கேட்காத ஆட்களும் இல்ல. நான் நாவார பாடி அழைச்சா வந்து பார்க்காத பார்வையும் இல்ல. என் தாய் கொடுத்த ஒரு சக்தி இருக்கு, உன்னை தட்டி எழுப்ப இருக்கு, உன்னை தாவி அணைக்க ஒரு நேரம்.